சூர்யா, காதலிக்கும் போது லவ்வர்ஸ்க்கு பிளஸ் மட்டும்தான் தெரியும், ஆனா கல்யாணத்துக்கு பிறகு மைனஸ் மட்டும்தான் தெரியும். என்ன செய்யணுங்கிற? உன்கிட்ட இருக்கிற மைனஸ் எல்லாம் என்கிட்ட சொல்ல, நான் பிளஸ் ஆக்கிக்கிறேன். என்கிட்ட இருக்கிற மைனஸ் எல்லாம் உன்கிட்ட சொல்றேன், நீ பிளஸ் ஆக்கிக்க. அப்பதான் நம்ம லவ்வும் ஸ்மூத்தா இருக்கும், லைஃபும் ஸ்மூத்தா இருக்கும். ஓகே. பெருசா.